ஸ்ரீபதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நம. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாஜ நம. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நம. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நம. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராஜ மகாதேசிகாஜ நம. ஸ்ரீமதே பகலபூஷண மகாதேசிகாஜ நம. ஸ்ரீதரங்க மகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நம. ஸ்ரீ அலர்மேல் மங்கா நாயிகா சமேத ஸ்ரீ சீனிவாச பரபிரம்மணே நம. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிதத்தாம் ததாகதி. ஸ்ரீரொன்று தூப்புலி திருவேங்கடமுடையான் பாரொந்தச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போம் அளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம. இப்போ ஆஸ்திகாள் வந்து தயாசதகத்தை அனுபவிச்சுருக்கா. அற்புதமான கிரந்தம் சுவாமி தேசிகன் வேங்கடத்தானுடைய தயை பற்றி 100 சுகங்களுக்கு மேல் அனுகிரகித்த கிரந்தம். இதுகாரம் 22 பாசுரங்கள் பிராப்தமாயிருக்கு. 22வது ஸ்லோகத்திலே சுவாமி சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த வேங்கடாத்ரி என்று சொல்லப்பட்டதால் அஞ்சன விஷகிரியில அஞ்சன மலையிலே திருவேங்கடத்தான் சந்திரம் போலே விளங்குகின்றான். ஒரு சந்திரனா இருக்கான்னு சொன்ன எம்பெருமான், அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய ஏதாவது அந்த திருமேனியானது எப்படி இருக்குன்னா, அந்த திருமேனி திவ்யமானதுன்னு சொன்னார். அந்த திருமேனியினை சேவிச்சுவாய் அப்படின்னா இறந்தவர்கள் கூட புனக உயிர் பெற்று வரும்படியானது அந்த திவ்ய மங்கள விக்கிரத்தினுடைய சக்தி இருக்குன்னு சொன்னார். அதுவே அமுதத்தின் பயனாயும் அதுவே அமிர்தமாகவும் அன்பாவாய் ஆர் அமுதமாவாய் என்று சொன்னபடி இருந்தது. அப்படி அந்த அமிர்தமானது திருப்பாக்கடலை கடைந்தெடுக்கப்பட்ட விஷயமாயிருந்ததுன்னு நினைக்கிறேன்னு சுவாமி தேசிகன் அந்த தயையும் சீனிவாசனையும் சேர்த்து சொன்னார் கீழ்ப்பாசுரத்திலே. இப்போ 23வது ஸ்லோகம் அவதாரம். இந்த ஸ்லோகத்தில் என்ன விஷயம் பார்ப்போம். ஜலதேரிவசீதயாதயே த்வாம் உஷசைலாலி பதே ஸ்வபாவபூதா பிரளயாரபடி நடீம் ததீக்ஷாம் பிரசவம் கிராஹயசி பிரசஸ்திலாத்யம். பிரசஸ்திலாஸ்யம் அப்படின்னு பதம் போட்டிருக்கார். இதே சங்கேபமான அர்த்தம் என்னன்னு பார்த்தாக்கா, சமுத்திரம் இருக்கு, சமுத்திரத்தினுடைய சுவாவம் எப்படி இருக்குன்னா, என்னதான் சூரியதேவன் வந்து தகிதகுக்கும் அந்த கிரணங்களை கொடுத்தாலும் சமுத்திரத்தினுடைய சுவாவமானது எப்பொழுதும் குளிர்ச்சியான சுவாவம்தான். அதே போலே இவள் தயாதேவியானவள் எப்படி இருக்கான்னா, திருவேங்கடமுனியானுக்கு சுவாவமாகவே அமைந்தவள். எப்படி வந்து சமுத்திரத்துக்கு குளிர்ச்சியானது சுவாவமா இருக்கோ அதை போலே இவள் தயை என்ற தேவி திருவேங்கடமுனியானுக்கு சுவாவமாகவே அமைந்தவள் சொல்ற. இதிலே பெருமாள் வந்து சில வருஷங்களுக்கு பிறகு பிரளயம் கொடுத்து அப்புறம் எம்பெருமான் சகல் லோகத்தையும் வயிற்றிருத்தி அப்புறம் புனகா சிருஷ்டி பண்ணி லோகத்தை திருப்பி புதிஷ்டாபிதம் பண்றார். அதுக்கு முன்னாடி பிரளயம் ஏற்படுத்தும் போது பெருமானுடைய அந்த தீக்ஷிணமான பார்வையானது ரொம்ப ஆவேசமான ஒரு ஆட்டக்காரியை போல் இருக்குன்னு சொல்றார். அப்படிப்பட்டதான எம்பெருமானுடைய ஆவேசமான திருஷ்டி ஒரு ஆட்டக்காரி ஒரு வேகமான ஒரு நடனம் ஆடும்போது அந்த நடனத்தினுடைய போக்கை இந்த தயாதேவி மாற்றி தன் கடைக்கண்களாலே மாற்றி எம்பெருமான் திருஷ்டியை மாற்றி ஒரு மெல்லியதான அற்புதமான நடனத்தை நளினமான நடனத்தை ஆடச் செய்யும்படி செய்கிறாள் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியார்த்தமாக சாச்சிருக்கார். பெரிவா வியாக்கியானம் அப்படியேதான் இருக்கு. ஜலதேரி வசீததாதயேத்வாம் கடலின் குளிர்ச்சி மிகவும் ஈரமானது எப்பயுமே குளிர்ச்சியா இருக்கும். அந்த தீர்த்தத்தோட விசேஷம் வந்து இயற்கையா அமைஞ்சிருக்கு, அதை வந்து யாரும் மாற்ற முடியாது. என்னதான் ஒரு பிரயத்தனப்பட்டாலும் அதனுடைய தன்மையானது தீர்த்தமானது எப்பவும் குளிர்ந்தே இருக்கும். நம்ம டிவி எல்லாம் பார்த்திருக்கோம், அண்டார்டிகா ஆப்பிரிக்கா அந்த ஏரியெல்லாம் இருக்கிற அந்த அந்த சமுத்திரத்துடைய ஜலமானது உறைஞ்சு பனிக்கடலாய் அப்படியே இருக்கு. அதன் மேலே நடந்து போறா, வண்டி தான் ஓட்டுறா, அப்படிதான் இந்த டிவியில காட்டுறா இந்த காலத்துல. அது கொஞ்ச காலம் கழித்து அந்த குளிர் பிரதேசம் மாறின பிறகு என்ன ஆகும்னா, சூரியனுடைய வெப்ப கதிர்களாலே அந்த பனியெல்லாம் உறைஞ்சு திரும்பி தீர்த்தமா மாறுறது. அப்படி மாறினாலும் அதனுடைய சுவாவம் வந்து குளிர்ச்சியை தான் கொடுக்கும். எப்பொழுது இந்த சூரியனுடைய பிரபையானது சூரியனை விட்டு பிரியாதோ, சவிதான்னு சொல்றா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி அருணோதயம்னு சொல்றோம், இவ மூணு பேரை பிரிக்க முடியாது, ஒத்தரக்கொத்தர் ஒத்த வரிசையா வருவா. இது சுவாவமாவே அமைஞ்சிருக்கு எம்பெருமானுடைய சிருஷ்டியினாலே. சூரியனுடைய பிரபை அந்த கிரணங்கள் அதனை விட்டு மாறாதோ, அதே போல கடலின் குளிர்ச்சியானது வந்து எப்பயுமே இருக்கும் இயற்கைன்னு சொன்னார். அதனாலே சுவாவத்தை வந்து யாரும் மாற்ற முடியாது. அதை போல இந்த தயாதேவியார்கள் சுவாவமாகவே எம்பெருமானுக்கு அவன் கூட சேர்ந்திருக்க அமைந்திருக்காள்னு சொன்னார். முதல் வரையில ஜலதேரி வசீததாதயேத்வாம் அப்படின்னு முதல் வரையிலே மங்களாசாதனம் சுவாமி தேசிகன். அடுத்தது என்ன சொன்னேன்னா, விஷசைலாதிபதேகே சுவாவபூதா. சுவாவம்னா என்ன? அந்த வஸ்துவோட சுவாவம் இயற்கையா அமைந்த குணம்னு அர்த்தம். அந்த எப்படி வந்து சபிதாவுக்கு சூரியன் டேந்து விருந்த கிரணங்களை பூமிக்கு கொடுப்பது சுபாவமா இருக்கோ, அதே போல இவள் அவதாரம் பண்ணும்போது தய என்ற குணம் எம்பெருமானத்தில் சுபாவமாகவே அமைந்தவள். யாரும் ஆரோபித்து சொல்லல. திருவேங்கமடியா நீ இந்த குணத்தை வச்சுக்கோ அப்படின்னு யாரும் கொடுக்கல அவருக்கு. அவருடைய திவ்யமங்க விக்கிரத்தில் சுவாவமா அமைஞ்சுக்கணும். ஷாட் குண்யம்னு சொல்றா, ஆறு விதமான குணங்கள் இருக்கும்போது தயையும் சேர்ந்தே இருக்கா. தய என்ற குணம் இல்லாட்ட எம்பெருமானுடைய வீர சக்தி தேஜஸ்லாம் ஆறு குணங்கள் சொல்றாள். ஞான பலஈஸ்வர வீர சக்தி தேஜகான்னு சொல்றா இல்லையா, இத்தியாதி குணங்கள் எல்லாம் விரக்தம் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி பின்னா முதல்ல பத்து ஸ்லோகத்துக்குள்ளே பார்த்தோம் நம்ம. ஆனா தய என்ற குணம் சுவாவமாக எம்பெருமானுக்கு அமைந்தது. விஷசைலாதி பதேகே சுவாபாவ பூதாக அப்படின்னு சாய்க்கிறேன். அதனாலே சுவாவமா எப்படின்னா, எம்பெருமான் இந்த எம்பெருமான தண்டதரன் சொல்றா, அவன் வந்து லோகத்தை வந்து லோகத்தின் நாயகனானவன், கெட்டதையும் நல்லதையும் சமமா திருஷ்டியிலே பார்க்க வேண்டும். தப்பு பண்ணவாளுக்கு தண்டனை கொடுத்து தண்டதரனா இருக்கான் அவன். திருவடி தொழுதுவாளுக்கு வைகுண்டத்தை கொடுக்கிறான் எம்பெருமான். இது சுவாவமா அமைஞ்சிருக்கு அவனுக்கு. ராமன் வந்து சரணாகதி பண்ணவாளுக்கு அனுகிரகமும், ராமனை நிகிரகம் பண்ணவாளுக்கு அபசாரப்பட்டவாள் தண்டனையும் எம்பெருமான் கொடுத்தான். வாலி வதம் பண்ணர் வாலியை கொன்று இளங்கநகர் அறக்கர் ஹோமான் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம். இதே வாலிய துவம்சம் பண்ணவர் ராவண சம்ஹாரமும் பண்ணர். ஆனா தற்பூர்வம் என்ன நடந்ததுன்னா, அந்த சமுத்திர கரையில விபீஷன் ஆழ்வான் வரும்போது எதிவா ராவண சுவயம்னு சாய்ச்ச பெருமாள், யாரோ தூதன் வராம் சுவாமி ராவணனே அவருடைய ஆட்கள்லாம் வந்து நம்மளை வேவு பார்க்க வரா அப்படின்னு சொல்லும் போது, எதிவா ராவண சுயம்னு பெருமாள் சாச்சர், அவனே வந்தாலும் யாம் அடைக்கலம் கொடுப்போம்னு சாச்சு. அது ஒரு திருஷ்டியானது பெருமாளை குணத்திலே சேர வேண்டியது. வாலியை கொன்றர் அதே பெருமாள், ராவணன் வந்தான் ஏத்துக்கிறேன் சரணாகதி கொடுக்கிறேன்னு சொன்னவர் இல்லையா. அப்பேற்பட்டதான குணாதிசயம் உள்ள சுவாவமா எம்பெருமானுக்கு அமைஞ்சிருக்கு. இவளும் சுவாவமாகவே அனுகிரகத்தையே இயற்கையாக கொண்டவள் தயாதேவி. அவள் சுவாவம் அவனுடைய சுவாவமானது தண்டனை கொடுப்பது. ஆனால் இந்த தயாதேவியுடைய குணமானது எப்படின்னா, சர்வம் அனுகிரகம் பண்ண வேண்டியது. எம்பெருமான் வந்து தண்டதரனா இருந்தாலும் தன் தப்பை உணர்ந்தவாளுக்கு எம்பெருமான் ஒரு அனுகிரகம் பண்ணுகிற ஒரு சூடான தீர்த்தம் வந்து ரொம்பவே கொதிச்சுட்டு இருக்காது. கொஞ்சம் அந்த சூடை தனியே வச்சுட்டாக்கா அது திருப்பி ஜில்லுன்னு ஆயிடும் இல்லையா. அதனால் எம்பெருமான் கோபமானது கணத்து கணம் மாறும். அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல்னு சொன்ன ஆண்டாள் நாச்சியார். அதனாலே பிரகலாதாழ்வானுக்கு குளிர்ச்சியான திருக்கங்களை காட்டிய பெருமாள் எரிக்கும் கண்களோடு ஹிரண்ய கசிப்பை பெருமாள் சம்ஹாரம் பண்ணார். அதே கண்களாலே எம்பெருமானாலே குளிர்ச்சியாகவும் காட்ட முடியும், வெப்பத்தையும் காட்ட முடியும். அதனால இந்த குளிர்ச்சி எப்ப வரும்னா சூடா சூடு தீந்து போச்சுன்னா குளிர போறது. ஆனா அந்த தன்மை இருக்கிற சுபாவமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப கோபப்பட்டா 10 நிமிஷம் ஆனா சாந்தம் ஆயிடுவாவா இல்ல, அதுதான் சொல்றீங்க. விஷசைலாதிபதேகே சுபாவா பபூதா அப்படின்னு அடுத்த வரையில எடுத்த சுவாமி தேசிகன் அற்புதமா சொல்ற. பிளையாரபடி நடீம் ததீக்ஷா, பிளையாரபட்டின்னு சொன்னார். ஒரு பிரளயம் கொடுக்கணும் இந்த லோகத்துக்கு வந்து, இத்தனை வருஷம் ஆழ்த்து, இவ்வளோ லட்ச வருஷங்களானா பிரளயம் வரும்னு சொல்லி நிர்வாகம் பண்ணிருக்கு சாஸ்திரத்துல. அதர்மம் ரொம்ப அதீதமா போனா எம்பெருமான் தாங்காது, தானே அவதாரம் பண்ணி அதர்மம் பண்ணுவாள் எம்பெருமான் சம்ஹாரம் பண்றான், திருப்பி லோகத்தை வந்து மகா பிரளயம் உண்டு பண்ணி அதில் எம்பெருமான் ஆளிநிலை பாலகனாய் அந்த உலகம் உண்டவனே என்ற ரீதியிலே தான் வையுச்செலுத்திக் கொண்டு புனகா எம்பெருமான் யோகசயனத்தில் இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு எம்பெருமான் வந்து இந்த லோகத்தை சிருஷ்டி பண்றான் இல்லையா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த சகல லோகத்தையும் புரட்டி போடும்படியா ஒரு ஆவேசமான ஒரு நாட்டியம் எம்பெருமான் பிரளயம் என்ற ரூபத்திலே ஆடுகின்றான். அந்த பிரளயத்துக்கு யாரும் தடுத்து அணை போட முடியாது. அப்பேற்பட்டதான் பிரளயம் எம்பெருமானை தவிர ஒரு வஸ்து அங்க கிடையாது, வெறும் ஜலம ஜலமயமா இருக்கெல்லாம் அப்பேற்பட்டதான பிரளயம் மகா பிரளயம். இப்படி வெறி பிரித்து ஒரு ஆட்டக்காரியை போல் எம்பெருமானுடைய திருஷ்டி, இந்த திருஷ்டியின் மூலமா எல்லாம் ஏற்படுறது. அவன் கோபம் கண்ணில் தானே வர்றது, எல்லாமே கோபம் வந்து கண்கள் பார்த்துதான் அப்பையும் செய்கையா வரும் இல்லையா. அதே போல எம்பெருமானுடைய அந்த பிரளய கோபமானது ஒரு வெறி பிடித்த ஆட்டக்காரியை போல் இருக்கு, அவனுடைய திருஷ்டி இருக்கு. அவள் செய்யும் அந்த மகா பிரளயம் இருக்க ஒரு மகா நடனத்தை போல இருக்கு. அந்த ஆவேசமான நாட்டியத்தை, அந்த நாட்டியம் இதுக்குன்னு அதர்மத்தை சம்ஹாரம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணணும் அப்படின்னு எம்பெருமான் திருவுள்ளம் புனகா வந்து லோகத்தை சிருஷ்டி பண்ணணும் எம்பெருமான் சங்கல்பம். அப்பேற்பட்டதான அந்த சினங்கொண்ட பார்வை இருக்க அந்த பார்வையை சொல்றாருங்க. இப்படி இந்த பார்வைய என்ன பண்றானா, நம்மால் அந்த பார்வையை வந்து எதிர்கொண்டு நோக்க முடியாது. அதான் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் வேல் அப்படின்னா, அந்த குளிர்ச்சியான பார்வை கஷ்டமான பார்வை நாங்க பார்த்துட்டோம்பா, எங்களால தாங்க முடியாது. அனுகிரகமான அந்த புத்திய அந்த அனுகிரகத்தை எங்களுக்கு உன்னுடைய திருக்கங்கள் அனுகிரகத்தை சாத்திக்க சாத்திக்க கொடுன்னு ஆண்டாள் பிரார்த்தனை. அப்படி அந்த பார்வையை நம்மளால ஏத்துக்க முடியாது. ஆனா சினங்கொண்ட பார்வை ஒருவாரி என்ன சொல்றது, அந்த தாண்டவ கோலம் சொல்ற அப்படி ஒரு ஆட்டம் எம்பெருமானுடைய அந்த பிரளய ஆட்டம் இருக்கு, அவனுக்கு கண்கள்லே தெரியுதுன்னு சொல்றான். இல்லாத பெருவெள்ளம் நெடுவிசம்பின் மீதோடி நிமிர்ந்த காலம், மல்லாண்ட தடக்கையா பகிரண்டம் மகப்படுத்த காலத்து, அஞ்செல்லாறு மரியாரோ எம்பெருமான் உண்டு புந்த எச்சில் தேவர், அல்லாதாறு தாமுடரே அவனருளே உலகாவதரீர்களே அப்படின்னு கலியன் சாச்சார். நில்லாத பெருவெள்ளம்னா மகாப்பிரளயம், நெடுவிசம்பின் மீதோடி மெந்த காலம். இப்படிப்பட்டதான் பெருவெள்ளத்திலே எம்பெருமான் கொடுத்து லோகத்தை மொத்தத்தையும் சம்ஹாரம் பண்ணி வயிற்றில வைத்து திருப்பி உமிழற பெருமான் எம்பெருமான் உண்டு வந்து எச்சில் தேவர்னு சாய்ச்சார் கலியன். இப்ப அவன் வயிற்றிலேருந்து வெள்ள வந்தது எல்லாம் அவனுடைய எச்சில் தானே, அதான் சொன்னார் அந்த இடத்துல. இப்படிப்பட்டதான மகா பிரளயம் பிரளயாரபடி நடியந்த தீக்ஷா சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் என்னன்னா, பிரசபம் கிராகயசி பிரசஸ்தி லாஸ்தியம்னு கடைசி வரி மங்களாசாசனம். எப்படின்னா இப்பேற்பட்டதான தயாதேவி எம்பெருமானுடைய அந்த பிரளய கோபம், பெரிபிடித்த ஒரு ஆட்டக்காரியைப் போல இருக்கக்கூடிய கோபத்தின் மூலமாக அந்த பிரளயத்தை உண்டு பண்ணி சம்ஹாரம் பண்ண போறானே, இப்பேற்பட்டதான அந்த கோபத்தை தயாதேவி தன்னுடைய தயை என்ற குணத்தாலே பலாத்காரமாகவும் துணிச்சலோட எம்பெருமான் போய் நின்று திடீரென்று அவனுடைய பார்வையை ஒரு க்ஷண மாத்திரம் அப்படி அவ தன் கண்களால எம்பெருமான் கண்களை பார்க்கிறா தயாதேவி. அவனுடைய அப்பேற்பட்டதான அந்த கோபத்தை அந்த வெறி பிடித்த ஆட்டத்தை என்ன பண்றா அப்படின்னாக்கா, கோப பார்வையை மாத்தி ஒரு சந்திரஹாச நடனம், ஒரு குளிர்ச்சியான நடனம், ஒரு நளினமான ஒரு மாதி எப்படி ஒரு நடனம் ஆடுவாளோ நமக்கு எல்லாம் நாட்டிய சாஸ்திரத்தின் பிரகார எப்படி ஆடுவோளோ அதை போலே அவனுடைய பார்வையை மாற்றி ஒரு நளினமான நடனத்தை கற்பித்து ஆடுவான் செய்வது போலே இந்த தயாதேவி எம்பெருமானுடைய கோப பார்வையை மாற்றுகிறாள்னு சொல்றார் சுவாமி தேசிகன். ஒரு பிரளயம் பண்ணி மொத்தத்தையும் சம்ஹாரம் பண்ண வேண்டும் என்று திருவுள்ளப்பத்திய பெருமானுடைய திருக்கண்களை இந்த தயாதேவி அப்பேற்பட்ட ஒரு ஆட்டக்காரியான அந்த கோபத்தை தன்னுடைய திருஷ்டியாலே பலாத்காரமாகவும் துணிச்சலாகவும் ரொம்ப காம்பீரியமாகவும் திடீரென்று உள்ள பூந்து அவன் திருஷ்டியை மாற்றி அந்த கோபத்தை மாற்றி சாந்தாரூபமாக நளினமான மங்கை ஒரு நடனம் ஆடுவது போலே அவள் கற்பித்து ஆடுவது போலே ஒரு நாட்டியத்தை இவன் அமைக்கும்படியான நிலையை இந்த தயாதேவி வந்து அற்புதமாக மாற்றி அமைக்கிறான்னு சொல்றார். பிரளயம் பண்ணவனை சிட்டிக்கு காரணமாகும் சிட்டி செய்யும்படியும் இந்த தயாதேவி மாத்திரா உன்னை கொன்னே பொருள்னு பிரம்மாசிரத்தை விட்டார் எம்பெருமான். காகாசுர வித்தாந்தத்துல அதுக்காக அனைத்துலகம் திருந்தோடி வித்தகனே ராமாவோ நின் அபயம் ஜந்தடைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் போல் அடையாளன்னு சாட்சியார் பெரியாழ்வார். இப்படி வந்து விழுந்தது அந்த தயாதேவியான சீதா பிராட்டி என்ன பண்ணா பாருங்க உங்களை சரணாகதி அடைகிறான் அப்படின்னு சொல்லி உயிர் பிழைக்க வச்சாலே ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்து கண் அழிவே செய்த காகுத்தன் எம்பெருமானுக்கு பேரை ஏற்படுத்தி கொடுத்தாலே அப்பேற்பட்டதான ஒரு ஸ்திதி இந்த தயாதேவியம் நம்ம குழந்தைகள் தான சுவாமி தன் கண்களாலே எம்பெருமானுடைய காட்டி காட்டி அழைத்து அவன் கோபத்தை மாற்றி பிரளயம் செய்கின்றவனை சிட்டு செய்யும்படியாக ஆக்குகிறாள் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியார்த்தமாக அமைச்சிருக்கார் சுவாமி தேசிகன். சூக்ஷமான விஷயம் என்னன்னா அதாவது தீர்த்தம் குளிர்ச்சியானது சூடானாலும் குளிஞ்சும் தன்மை கொண்டது எம்பெருமானும் கோப சுபாவனாக இருக்கான் அவனுடைய கோப சுபாவத்தை கொஞ்ச நாள் விட்டா குளிர்ந்துடும். ஆனால் அதுக்கு முன்னாடியே தயா பிராட்டி பூந்து அவனுடைய கோபாவேச ஆட்டத்தை மாற்றி ஒரு நளினமான நடனத்தை ஆடச் செய்கிறாள் என்பதான தாத்பரியார்த்தமாக இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.